வைராக்கிய பஞ்சகம். சுவாமி தேசிகன் மிகுந்த வைராக்கியத்துடன் வாழ்ந்தவர். பொன்னும் பொருளும் ராஜசம்மானமும் அவருக்கு ஒரு பொருட்டல்ல. உஞ்சபுத்தி செய்து வாழ்ந்து வந்தார் அவர். அக்காலத்தில் விஜயநகரத்தே அரசர்க்கு ராஜகுருவாய் இருந்தவர் வித்யாரண்யர். சுவாமி தேசிகனின் நிலையை அறிந்து கொண்ட அவர் விஜயநகரத்து அரசரை கொண்டு சுவாமிக்கு விசேஷ சம்மானம் செய்து வைக்க எண்ணினார். அதற்காக விஜயநகரத்திற்கு எழுந்தருள வேண்டும் என்று ஒரு பத்திரிகை அனுப்பினார். அதை பார்த்து சுவாமி தேசிகன் சோனி கோண என்று தொடங்கும் ஸ்லோகத்தை உத்தரமாக அனுப்பினார். அந்த ஸ்லோகத்தின் கருத்தாவது, பூமி பரப்பில் மிக குறைந்த பகுதியை தன் ஆளுகைக்கு உட்படுத்தி இருந்தாலும் தன்னை அகண்ட பூமண்டலாதிபதியாக எண்ணி கர்வப்படும் அரசர்களும் பரிசில் பெற்று செல்வந்தர்களாக ஆனவர்களை நான் பெரிதாக எண்ணேன். ஒருபிடி அவளைத் தந்த குசேலனுக்கு, குபேர சம்பத்தை அளித்த தேவனுக்கே தொண்டு செய்ய உறுதி பூண்டேன். இதனை பார்த்த வித்யாரண்யர் சுவாமி தேசிகனின் வைராக்கியத்தை கண்டு வியந்தார். சிறிது காலம் சென்றவன் மற்றொரு முறை அழைப்பு அனுப்பினார். அதற்கு பதிலாக சுவாமி தேசிகன் எழுதியது வைராக்கிய பஞ்சகமாக ஆகும். சோனி கோண என்று தொடங்கும் ஸ்லோகத்தையும் சேர்த்து ஆறு ஸ்லோகங்களை கொண்ட இந்த ஸ்தோத்திரம் சுவாமியின் வைராக்கியத்தை விளக்குகிறது. ஒருநாயகமாய் என்ற திருவாய்மொழி பதிகத்தை நினைவூட்டுகிறது இந்த ஸ்தோத்திரம். நாஸ்தி பித்ரார்ஜிதம் கிஞ்சித் நவயா கிஞ்சிதார்ஜிதம் அஸ்திமே ஹஸ்திசைலாக்ரே வஸ்து பைதாமகம் தனம் என்ற கடைசி ஸ்லோகம் சுவாமி தேசிகனுக்கு தேவப்பெருமாளிடம் உள்ள அசஞ்சலமான பக்தியை நினைவூட்டுகிறது.